الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولقد نصركم الله ببدر وعنكم أذلة واتقوا الله لعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم: لغدوة في سبيل الله أو روحا خير مما تقر عليه الشمس أو تقر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இவ்வகைக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாக சலாத்தினை சமர்ப்பணம் செய்து பத்ர தரும் பாடங்கள் 10 என்ற தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முடித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான தினம். அதனால இந்த நாள் கொஞ்சம் கூடும் என்பதை முன்கூட்டியே உங்கள் மனதை தயார்படுத்திக் கொள்வதற்காக 11:15 இன்ஷா அல்லாஹ் பேச்சு நிறைவுபெறும். அதற்கு பிறகு யாசின் மோதி பதிலங்களுக்காக துவா செய்யப்படும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் செல்லலாம். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்குமான முதல் போர் பதில்போர் தான். பதில்போரிலே மட்டும் சஹாபாக்கள் தோல்வியை கண்டிருந்தால் இன்றைக்கு நாம் என்ன பள்ளியில் இருந்திருக்க முடியாது. பெருமானாரே சொல்லுவார்கள், ரப்பே இதிலே மட்டும் தோல்வி இருந்தால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு அகிலத்திலே ஆள் இருக்க மாட்டார்கள். ரப்பே இந்த போர் எப்படி உருவானது, அது தருகிற பாடங்கள் என்ன என்பது குறித்து வரலாற்று சிந்தனைகளை உங்களோடு நான் விதைக்க ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 காலம் மக்காவிலே 40 இருந்து 53 வயது வரை வாழ்ந்த காலத்திலே இந்த குறைஷிகள் கொடுத்த தொல்லைகளுக்கு அளவில்லை. தொழிலை தாங்க முடியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு அல்லாஹ்வின் அனுமதியோடு மதினா செல்கிறார்கள். மதினாவுக்கு செல்லுகிற பொழுது மக்காவில் இருந்து நிறைய பேர்கள் குடிபெயர்ந்து இஸ்லாத்தை தழுவி மதினாவுக்கு செல்வது இந்த குறைஷிகளுக்கு, அபூஜஹில் போன்ற தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் ஒரு முயற்சி செய்கிறார்கள். இந்த பணக்காரர்கள் அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை வியாபாரத்திற்கு செல்லுகிற பழக்கம் சிரியாவுக்கு. இந்த வியாபாரத்தில் வருகிற கொள்ளை லாபம் அத்தனையுமே முகம்மதையும் முகம்மதின் தோழர்களையும் அழிப்பதற்காகவே பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். கொள்ளை லாபத்தை இஸ்லாத்தை அழிக்க பயன்படுத்த வேண்டும் என்று இவர்கள் முடிவு கட்டுகிறார்கள். அபு சுபியானின் தலைமையில் பெருங்கொண்ட படை புறப்படுகிறது. சாம் நாடு சென்றார்கள், வியாபாரம் செய்தார்கள், கொள்ளை லாபத்தோடு பெருத்த லாபத்தோடு வருகிறார்கள். அபூசுபியானுக்கு ஆனந்தம். காரணம், பல லட்சம் கிரகங்கள் அள்ளிக்கொண்டு வருகிறார் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக. இதை தெரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்மை அழிப்பதற்காக வருகிற இந்த பொருளாதாரம் முடக்கப்பட வேண்டும் என்று 40 பேர்கள் கொண்ட குழுவை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அபூசுபியானின் படையை அப்படியே கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் அபூசுபியான் உளவாளிகள் ரொம்ப பயங்கரமான உளவாளி. உளவுத்துறையிலே அரபுலகத்தில் உலகத்திலேயே அபூ சுஃபியானை போன்ற உளவாளிகளை உலகம் கண்டதே இல்லை. அபூ சுஃபியான் ஆடு மேய்ப்பவர்களை வைத்தே அறிந்து கொள்ளுகிறார் முகம்மது தன்னுடைய பொருளாதாரத்தை பிடுங்கி விடுவார் என்று. அதனால் பாதையை மாற்றுகிறார் அபூ சுஃபியான், கடல் மார்க்கமாக மாற்றி பாதையை மாற்றியதோடு மட்டுமல்லாமல் லம்லவி விழுது பாரு என்று சொல்லுகிற ஒரு குதிரை வீரனை அழைத்து உனக்கு ரெண்டு ஒட்டகங்கள் தருகிறேன், உனக்கு 20,000 தீனார் நான் தருகிறேன், நீ சென்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதும் முஹம்மதின் தோழர்களும் நம்முடைய பொருளாதாரத்தை விழுங்கி விட்டார்கள் என்று போய் சொல்லிவிடு என்று சொல்ல அந்த குதிரை வீரன் பறக்கிறான். காரணம் அவனுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. குதிரை வீரன் வேகமாக பறக்கிறான். மக்காவை அடைகிற பொழுது தன் ஆடைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டு தலைவன் அபூஜகனிடத்திலே போய் நிற்கிறார். நம்முடைய பொருள்கள் எல்லாம் நாசமாகிவிட்டது, முகம்மதும் முகம்மதின் படைகளும் பிடித்துக் கொண்டார்கள். ஏற்கனவே எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்தின மாதிரி இருக்கிற இந்த அபூஜகனுக்கு நம்முடைய பொருளாதாரம் எத்தனையும் போய்விட்டதா, நாம் நசிக்கலாம் என்றிருந்தோம், ஆனால் பொருளாதாரம் முழுவதையும் இந்த முகம்மது நசுக்கி விட்டாரா? தலைவர்கள் அத்தனை வீரர்களையும் அழைக்கப்படுகிறது. தாருண் நதுவாவுக்கு ஒரு ரகசிய வரலாறு என்னன்னா, தாருண் நதுவாவோட அபூஜகம் எங்கேனா கூடுனானோ அத்தனையும் ஃபெயில் தான். வரலாறு கொடுக்க நீங்கள் ஆலோசிக்கலாம். தாருண் நதுவாவில நாயகத்தை அழிக்க அவன் நடத்திய அத்தனை ஆலோசனைகளும் ஃபெயில். குர்ஆன் இறங்கிய பொழுது ஆலோசனை நடத்தினான் தாருண் நதுவாவில. குர்ஆன் இறங்கும் போது முகமது ஏதோ ஓதுகிறார். அதனால் அரபுலகத்தினுடைய கவிப்புலமை மிக்கவர்கள் யார் இருக்கிறார்கள், அத்தனை இவர்களும் வாருங்கள், கவிஞர்களின் தலைவன் ஒத்துபா. ஒத்துபாவுக்கு சொன்னார், 10 ஒட்டகை உனக்கு முன்பரிசு. ஒத்துபா 10 ஒட்டகை முன்பரிசு, இந்த ஒட்டகை செந்திர ஒட்டகைகள் முன்பரிசு, இதை வைத்துக்கொள், வாங்கிக்கொள். அந்த முகம்மதை அவர் சொல்லுகிற வார்த்தைகளை உன் கவித்திறமையால் உன் சொல்லாற்றலால் வெல்லுவா சென்று வா என்று சொல்லி அனுப்ப இந்த ஒத்துபா தாருண் நதுவாவிலிருந்து புறப்படுகிறார். பெருமானாரை பார்க்கிறார், ஓதுங்கள், ஏதோ குர்ஆன் இறங்கியிருப்பதாக சொல்லுகிறீர்களே, என் கவி சிறந்ததா, உங்கள் குர்ஆன் சிறந்ததா, நீங்கள் சொல்லுகிற வார்த்தை சிறந்ததா, அரபுலகத்தில் என் வார்த்தையை மிஞ்சியவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை, உங்கள் வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொல்ல பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனினுடைய வசனத்தை அலிஃப் லாம் ரா என்று வசனத்தை ஓத ஆரம்பிச்ச உடனே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த ஒத்துபா தலை தானாக கீழே இறங்குகிறது, தலை தானாக கீழே இறங்குகிறது, ஒன்று கூட பேசவில்லை. பெருமானார் சூராவை முடிக்கிறார்கள், ஒரு வார்த்தை பேசவில்லை. ஒத்துபா தலை குனைந்து போகிறான், அபூஜகன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். ஆஹா, இந்த முகம்மது ஒத்துபாவுக்கு எவ்வளவு பெரிய சூனியம் வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய சூனியத்தை வைத்திருக்கிறார். தலை குனிந்து போன ஒத்துபா தலை குனிந்து வந்துவிட்டார். இங்கு நிறுத்திவிட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அபூஜகில் கூட சூனியத்தை நம்பினார், அபூஜகில் கூட சூனியத்தை நம்பினார். இன்றைக்கு இருக்கிற சில பேர்கள் அதை கூட நம்பாமல் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை என் பேச்சை தொடர்கிறேன். பார்த்த அபூஜகில் துடித்து போனான். என்ன ஒத்துப்பா, முகம்மதின் சூனியத்தால் இவ்வளவு தாக்கப்பட்டிருக்கிறார். ஒத்துப்பா உன் 10 ஒட்டகை நீயே வச்சுக்கப்பா, எனக்கு ஒட்டகையெல்லாம் வேணாம். அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறதே இந்த கூந்த ஹலாவா, அவர் சொன்ன அந்த கவி நடந்து இருக்கிறதே, இன்னைக்கும் அரபு கவிஞர்கள் எல்லாம் திரித்து போகிறார்கள் உத்துபாவின் வார்த்தையை. இன்ன லகூல ஹலாவா, இன்ன அலையில பலாவா, இன்ன அலாபு முஸ்திரா, அஸ்பலுகு மாத்தி மகாதகவு உள்வசர், இந்த குயாடுவதாக உள்ள அலை. நான் அவர் ஓடியதை கேட்டேன், அவர் மேற்பகுதியை பார்த்தேன், கீழ்ப்பகுதியை பார்த்தேன், நடையழகை பார்த்தேன், சொல்லழகை பார்த்தேன், இங்கு பார்த்தாலும் சுவையாக இருக்கிறது. மகாதகவு உள்வசர், இது மனித சொல்லி அல்ல, மனித சொல்லே அல்ல, இதோடு உலகத்தில் யார் போட்டி போட்டாலும் இன்னும் புரியாடுவதாயோட அலை, அதை ஜெயிப்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. அன்றைக்கு தோற்ற அபூஜகை அடிமேலடி அடிமேலடி அடிமேலடி, இப்பொழுதும் அபூஜகில் ஒன்று சேர்க்கிறார் தலைவர்களை எல்லாம். முகம்மத் நம்முடைய பொருளாதாரம் முழுவதையும் பிடுங்கி விட்டார், இந்த முகம்மதை அழிக்க வேண்டும், முகம்மதின் படைகளை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஆலோசனை கூட்டம். அபூஜகிலின் வார்த்தைகளை மீற முடியாது, வேறு வழி இல்லாமல் எல்லோரும் தலையசைக்கிறார்கள். தாருண் நஜ்வா கூட்டம் முடிகிறது, போருக்கு தயாராகலாம் என்ற நிலையில் வெளியே வருகிறார்கள். ஒரு சின்ன செய்தி கசிகிறது. ஒரு சின்ன செய்தி, இங்கிலாந்து ஒரு கடைசிய முதல் பாடம் நான் சொல்ல போகிறேன். விதி சிறந்ததா மதி சிறந்ததா? மதிக்கா விதியை வெல்ல முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆற்றல்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் விதித்திருக்கிற விதியை நம்முடைய அறிவாற்றலால் வெல்ல முடியுமா? அபூஜகில் நினைத்தால் முகம்மதையும் முகம்மதின் படைகளையும் அழிக்க வேண்டும் என்பது அபூஜகிலின் மதி. ஆனால் அல்லாஹுவின் விதி இவர்கள் அத்தனை பேர்களையும் கபருக்குள் இறக்க வேண்டும் என்பது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை அழிப்பதாக இருந்தாலும் முன்கூட்டியும் தகவல் தராமல் அழிப்பதில்லை. இது அல்லாஹுவினுடைய ஆதரவு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்குமா இல்லையா? ஆதத்து. ஆதத்துமா அல்லாவுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கிறது. யாரை அழிப்பதாக இருந்தாலும் ரப்பல் ஆலமீன் திடீர்னு அழிக்க மாட்டான். அதுவும் கொத்து கொத்தா புடுங்கிறது, திடீர்னு அல்ல புடுங்க மாட்டான். முன்னாடியே செய்தி சொல்லுவான் அல்லா. அந்த அடிப்படையில் ஆத்திகா கனவு காணுகிறார்கள். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குப்பி கனவு காணுகிறார்கள். ஆத்திகா மக்காவில் வெட்ட ஆறு ஓடுவதை கொண்டு கனவு காணுகிறார்கள். அதில் அபூஜையில் வெட்டப்பட்டு கிடக்கிறான். உத்வா, ஷைபா, வலி, ஹிஷாம், ஹாஸ் அத்தனை பேர்களும் ரத்த வெள்ளத்தால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். துடித்து எழுந்த ஆத்திகா பொதுவாகவே பொம்பளைய கனவு வந்த சொல்லாம இருக்கிறார். ஆனால் எந்த சொன்ன நிறைய ஆம்பளைகளே இந்த நிலைமையில இருக்கிறாங்க. நான் எல்லாம் அதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ராத்திரி 2 மணிக்கு ஒரு பொருள் இஸ்லாமியத்தில் என்ன செய்யுங்க பார்த்து 2 மணிக்கு என்ன செய்வாங்க? என்ன செய்வீங்க? அதுல ஃப்ரெஷ்ஷா கனவு நின்றுருக்கேன் அதை சொல்லுங்க. அதனால இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாரு பம்ப வான. அவர் பெண்கள் கனவு கண்டார் சொல்லாமல் இருப்பார்களா? ஆத்திகா தன்னுடைய சகோதரன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்லுகிறார்கள், ரகசியம், ஒரு கனவு கண்டு 3 நாட்களுக்குள் மக்காவின் ரத்த வெள்ளம் ஓடுமா, இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்ல அந்த சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிடுச்சு. இதை யார்த்தையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிடுச்சு. நம்மார்கிட்ட இந்த வார்த்தை சொன்னா போதுங்க. யார்த்தி சொல்லிடாதீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா மாச்சா அல்ல காட்டு தீயை விட பரவும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுல அப்படியே போய் வழிவிட்ட இதை யார்த்தையும் சொல்லக்கூடாது, ஒரு ரகசியம், ஆத்திகா இப்படி கனவு கொண்டிருக்காங்க, ஏதோ ஒரு மக்காவோட நடக்க போகும். இந்த வழியில் தான் மகண்ட போய் ஏதோ ஆத்திகா கனவு கொண்டிருக்காங்க, ஏதோ நடக்க போகுது, இப்படியே போய் போய் கடைசியில் அபூஜைகள் காதுக்கே போகுது. என்னமோ நீ சாகுற மாதிரி ஆத்திகா கனவு வந்துச்சான், நீ சாகுற மாதிரி உன் பிள்ளைய சாகுற மாதிரி இப்படின்னா கனவு வந்துச்சான் என்று சொல்ல வந்ததே கோபம் அபூஜைகளுக்கு. படை கிளப்பிக் கொண்டிருக்கிற பொழுது இப்படி ஒரு தகவல் வர நேராக புறப்பட்ட அபூஜைகள் பெண் என்று கூட பார்க்காமல் ஆத்திகாவினுடைய கண்ணத்தில் அறைந்தான் அபூஜைகள். உன் கனவு மட்டும் சரியாக இல்லை என்றால், 3 நாட்களில் ரத்த வெள்ளம் ஓடவில்லை என்றால் உன் ரத்தம் ஓடிவிடும் மக்காவே. ஆத்திகா நபியின் குடும்பம் இல்லையா? நான் கண்ட கனவு சத்தியமாக உண்மை, அது நடந்தே தீரும் என்று தன்னுடைய வேகத்தை காட்டுகிறார்கள் ஆத்திகா. இது ஒரு பக்கம் நடக்கிறது. அபூஜரில் படையை திரட்டுகிறார். பொதுவாகவே அரபுகளுக்கு ஒரு வணக்கம் உண்டு, எங்கேயாவது போறதாக சீட்டு போடுவாமா, போலாமா வேணாமா, போலாமா வேணாமான்னு சீட்டு போடுவான். 5 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க தலைவர்கள், உத்வா, ஷைபா, வலிதே, ஹக்கீமே, ஹிசாம். 5 பேர் ஒண்ணு சேர்ந்து 5 தடவை சீட்டு போடலான்னு போடலாம். சில பேர் நம்ம வீட்டுல 1 தடவை சீட்டு போட்டா பத்தாதுன்னு, முதல்ல 1 தடவை இருக்கணும் ஆனா பத்தாதுன்னு சொல்லிட்டு 3 தடவை போட்டுக்கலாமா, 3 தடவை வரலன்னா ஒரு 5 போட்டுக்கலாமா, 5 வரலன்னா ஒரு 7 போட்டுக்கலாமா, வர்ற வரைக்கும் போடுவான் இல்லையா? ஆனா இந்த 5 பேர்களும் ஒன்று சேர்ந்து 5 முறை சீட்டு போட்டார்கள். போருக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் என்றே வருகிறார். ஒத்துபாவும் சைபாவும் பேசிக் கொண்டார்களாம், இவர் இப்படி வந்ததில்லை, ஏதோ சகுனம் பிரச்சனையாக இருக்கிறது, போகாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று இவர்கள் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய விதியும் மதியும் இப்பொழுது போராடுகிறது. அபூஜையில் தன்னுடைய மதியால் எங்களிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது, எங்களிடத்தில் பதவி இருக்கிறது, எங்களிடத்தில் பணம் இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன இல்லை? 700 குதிரைகள் ஒட்டகங்கள், நமக்கு தேவையான போர் ஆயுதங்கள். முகம்மது ஏழை அகதியாக போயிருக்கிறார். போய் வருடம் ஒரு வருடம் கூட பூர்த்தியாகாத அகதி, அவரிடத்தில் என்ன இருக்க போகிறது? அதனால் முகம்மதை ஜெயிப்பதற்கு இதை விட சட்ட தருணம் இல்லை என்று இவர் புறப்படுகிறார். இங்கே இவர் மதி இப்படி வேலை செய்கிறார். சாகிறதுக்கு முந்திட்டு போறான், மதி வேலை செய்கிறது. பொதுவாகவே அல்லாம ஹக்கானி ஒரு வரலாறு சொல்லுவார், இந்த மதி சிறந்ததா விதி சிறந்ததா? ஒரு இறைநேசத்தை போய் கேட்டாங்களா, என்னுடைய அறிவாற்றலா, என்னுடைய அறிவாள் நான் இறைவனின் விதியை கூட முந்துவேன் மிகைப்பேன் என்று சொல்ல அந்த இறைநேசர் சொன்னாராம், நாளைக்கு நீ பாயாசம் சாப்பிடுவ, முடிஞ்சா சாப்பிடாம இருந்து பாரு, நாளைக்கு நீ பாயாசம் சாப்பிடுவ, இது உங்களுடைய விதி, முடிஞ்சா சாப்பிடாம இரு. பாயாசம் வெளியே மேட்டா நாட்டில் இருந்ததான கொண்டு வந்து கொடுப்பானுங்க, காட்டுக்கு போயிடறான், காட்டுக்கு போயிட்டான், காட்டுல போய் ஐயா உட்கார்ந்து இருக்கிறார், காட்டில இருக்கிற பொழுது காட்டில யார் கொடுப்பார்? திடீர் என்று பார்த்தால் ஒரு வியாபார கூட்டம் வருகிறது, அவர்கள் இவன் தங்கியிருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே சமைக்கிறார்கள், கடைசியில் பாயாசத்தையும் காய்ச்சுகிறார்கள். கம கம வாட கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, மரத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டாங்க, பாயாசம் எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கு பிறகு சாப்பிடலாம்னு உட்கார திருடர்கள் கூட்டம் ஒன்று வந்தது. இந்த வியாபாரிகள் எல்லாம் பொருளை எடுத்துக்கொண்டு சூடா இருக்கிற இந்த சாப்பாடு எடுத்துட்டு போக முடியுமா, விட்டுட்டு போயிட்டாங்க, பறந்துட்டாங்க. ஆனால் வந்த இந்த திருடர்கள் இதை சாப்பிட வேண்டும், இதில் விசம் விசம் இருந்தால் என்ன செய்வது, அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா, முதலில் அவனுக்கு ஊட்டி அதற்கு பிறகு நாம் சாப்பிடலாம் என்று தேடி பார்க்கிறார்கள், காண கிடைக்கவில்லை. நம்ம மரத்து மேல காலாக்கி உட்கார்ந்திருக்கிறார், ஏய் தம்பி கீழே இறங்கி உனக்கு பாயாசம் தர்றேன், அதுக்கு பயந்துட்டு தான் நான் மேல உட்கார்ந்திருக்கிறேன், வாண்டா கீழே இறங்கி பாயாசம் தருகிறேன், தயவு செஞ்சு வேண்டாம். ரெண்டு பேர் மேல ஏறி ஆளை இறக்கி வாய பொழந்து நாலு குத்து குத்தி உள்ள பாயாசத்தை திணிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது வந்து சொன்னார்களாம், அந்த இறைநேசத்தை நாலு குத்து குத்தி பாயாசம் கிடைக்கும் சொல்லியிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய விதியால் கண்டிப்பாக மதியை வெல்ல முடியாது. இந்த அடிப்படையில் விதியின் விளையாட்டு, இவன் நினைக்கிறான் நம்முடைய மதியால் எதையும் ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறான். அவங்களையும் படகை கிளப்பிக் கொண்டு செல்கிறான், மதியா விதியா? இப்பொழுது ஏராளமான படை வீரர்களோடு அபூஜகில் தன்னுடைய பட்டாளத்தை கிளப்பிக் கொண்டு படை நடத்துகிறான். இது ஒரு பக்கம் நடக்கிறது. இரண்டாவது பாடம், உமான் நபிகள் கொம்மான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்தி கிடைக்கிறது. பெருமானார் என்றைக்குமே அவர்கள் வாழ்க்கையில் முன்யோசனை ஆலோசனை இல்லாமல் அவர்கள் எந்த காரியத்திலும் இறங்கியதில்லை. பதில் தருகிற இரண்டாம் பாடம், அழகான பாடம், முன்யோசனை ஆலோசனை. இங்க நிறைய பேர் அந்த விஷயத்தில் முன்யோசனையும் செய்வதில்லை, ஆலோசனையும் செய்வதில்லை. கடவப்பர் வச்சுட்டு மூணு மாதத்துல தூக்கிடுவார். என்ன காரணம் கேட்டா, யோசனை இல்லாம வச்சுட்டேங்க, யோசனை இல்லாம வச்சுட்டேன், ஆலோசனை கேட்காம வச்சுட்டேன், இந்த இடத்துல வச்சா இது டிராபிக் நெரிசல், வண்டி வந்து நிற்குமா என்றெல்லாம் பேசுவாங்க. முன்யோசனையும் ஆலோசனையும் ஒரு மனிதனின் எல்லா துறைகளுக்கும் மிக அவசியம் என்பதை குமான் மிகக்குமான் சந்தர்ப்பாக அழைப்பு செல்லவன் அவர்கள் பதிலை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த செய்தி கிடைக்கிறது, இவர்கள் அத்தனை உயிர்களும் போட்டுடுக்க புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்க குருமானார் சந்தர்ப்பாக அழைப்பு செல்லவன் அவர்கள் அன்சாரிகள் அத்தனை வீரர்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டார்கள். முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள், அன்சாரிகள் தங்களுக்கு இடம் கொடுத்த அன்சாரிகள் அனைவர்களையும் வைத்துக் கொண்டு பெருமானார் கேட்டார்கள், படை கொண்டு கிளம்பிவிட்டது நம்மை. ஆனால் அவர்களுக்கு நோக்கம் அன்சாரிகளை நீங்கள் இல்லை, அன்சாரிகளை நீங்கள் இல்லை, அவர்களுக்கு நோக்கம் இந்த முகம்மதும் இந்த முஹாஜிர்களும் தான், இந்த முஹாஜிர்களும் தான். படை நடத்தலாமா வேண்டாமா? ஆனா ரசூலுல்லாஹ் முன்யோசனை என்ன செஞ்சாங்கன்னா, வரலாறு ஒரு குறிப்பை கொடுக்கிறது. அல்லாஹ் வாக்குவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசனை செய்தார்கள். என்ன யோசனை தெரியுமா? உலகத்தில் எந்த தலைவனும் செய்யாத யோசனை, தன் சொந்த ஊரை விட்டுவிட்டு நாம் அடைக்கலமாக மதீனாவிற்கு வந்த நேரத்தில் தன்னுக்கு தன் தோழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த பூமிக்கு நான் என்னை கொடுப்பேன் என்று பெருமானார் யோசனை செய்து கொண்டார். என் அடக்கும் இடம் மக்காவில் இருக்காது, மதீனாதான் என்று பெருமானார் தனக்கு இடமளித்தவர்களுக்கு, உபகாரிகளுக்கு அள்ளிக் கொடுத்த உபகாரிகளுக்கு என்ன கொடுப்பது? உலகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் பெருமானாருக்கு வந்து கொண்டிருக்கிறதே சலாம், அது மதீனாவிற்குத்தானே செல்கிறது. காட்டிலே கிடக்கிற சலாம் அந்த சஜ்ஜாகி மலக்குகளின் மூலமாக அந்த நாயகத்திற்குத்தானே செல்கிறது, மதுரமா நகரத்திற்குத்தானே செல்கிறது. மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை நான் இந்த மதீனாவிற்கு அர்ப்பணம் செய்கிறேன். பெருமானார் சிறந்தாக அறிவசனத்தின் முன்யோசனை. அடுத்த ஆலோசனை செஞ்சாங்க பெருமானார் சிறந்தாக அறிவு செல்லம், போர் தயாராகிறது, போர் செய்யலாமா, நம்மை எதிர்த்து வரக்கூடியவர்களோடு போராடலாமா என்று மசூரா கேட்கும் போது அல்லாஹு அக்பர், அவங்க எல்லாம் புடிச்சு எழுதுறாங்க, என்ன கேள்வி கேட்கிறீர்கள், தாராளமாக போர் செய்யலாமா என்று கொஞ்சம் அவருங்கள் அவங்க மீண்டும் அவங்க ரவியெல்லாம் இருக்கிற திசையை விட்டுட்டு திரும்பி கேட்கிறாங்க, பெருமானார் நாம் போர் செய்யலாமா, அவங்களுக்கு எழுந்திருக்கிறார்கள், நாயகமே போர் செய்யலாம் நாயகமே, பெருமானார் கண்டுகொள்ளவில்லை. மீண்டும் சகாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், போர் செய்யலாமா என்று கேட்க சகாபாக்கள் அவங்களுக்கு ரவி எல்லாருமே வேகமாக எழுந்திருக்கிறார்கள், நாயகமே போர் செய்யலாம். பெருமானார் சொன்னார்கள், அவங்களுக்கு நான் உங்களை கேட்கவில்லை, நாம் இருக்கிற பூமி அன்சாரிகளின் பூமி, அன்சாரிகளின் பூமி, மதினாவாசிகளின் பூமி, அவர்களிலிருந்து ஒருவராவது எழுந்து சொல்ல வேண்டாமா என்று சொல்ல அவுஸ் ஹஸ்ரஜ் மதினாவிலே இரண்டு கூட்டம், இரண்டு கூட்டத்தின் தலைவர்கள் சஅதிபுனு உபாதா சஅதிபுனு முஹாத் ரலியல்லாஹ் இரண்டு பேர்களும் எழுந்திருக்கிறார்கள். நாயகமே எந்த கேள்வியை கேட்டு விட்டீர்கள் நாயகமே, நாயகமே நீங்கள் மலையிலிருந்து கீழே குதிக்க சொன்னால் நாங்கள் கண்ணை மூடி குதிக்க தயாராக இருக்கிறோம் நாயகமே, கடலிலே நீங்கள் இறங்கி செல்லுங்கள் என்று சொன்னால் இறங்க தயாராக இருக்கிறோம் நாயகமே, எங்களை பற்றி கவலை இல்லை நாயகமே, எங்கள் உயிர் உங்களுக்கு அர்ப்பணம், சுரப்பா எங்கள் தாயும் தந்தையும் நாங்கள் அத்தனைவர்களும் உங்களுக்கு அர்ப்பணம் நாயகமே, எங்கள் உயிர் போனதற்கு பிறகுதான் அங்கு உங்களை தொடர்புடையும் நாயகமே, நாங்கள் இருக்கிற வரை மதினாவில் இருக்கிற ஒருவர் இருக்கிற வரை, ஒருவர் இருக்கிற வரை அன்சாரிகளாக இருக்கிற நாங்கள் ஒருவர் இருக்கிற வரை உங்களை கண்டிப்பாக அன்பு தொடாது நாயகமே, அதற்கு நாங்கள் கேரண்டி, நாங்கள் முசாலி தலாத்தினுடைய கவுகளை கொண்டு பொற்களத்திற்கு செல்கிற பொழுது முசாவே நீயும் உங்க அல்லாவும் போர் செய்ய நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொல்லுகிற சமூகம் இல்லை நாயகமே என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொல்ல அன்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆனந்தம் அடைகிறார்கள், ஆனந்தம் அடைகிறார்கள், அன்சாரிகளுக்கு அள்ளி துவாவை வழங்குகிறார்கள். உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய காரியங்களில் முன்யோசனை ஆலோசனை இரண்டும் தேவை, பதில் எடுத்திருக்கிறார். மூன்றாவதாக குப்பு செய்தி யோகும் இசிமும் என்று சொல்லுவார்கள், ஒரு வஸ்துவின் மீது கொள்ளுகிற காதல் செருடாக்கிவிடும், குருடாக்கிவிடும். காதல் பட்டுட்டா என்ன சொன்னாலும் ஏறாது இல்லையா? இந்த காதல் வயப்பட்டவர்களை பாருங்கள், என்னதான் சொல்லி பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற கோணம் எல்லாம் ஒன்னா இருக்கும். லைலா மஜ்னூனுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், இந்த லைலா ஆக கருப்பான், மஜ்னூன் போய் ஏண்டா அப்பா நீ இவ்வளவு வெள்ளையா இருக்கிற, அந்த நீக்குறவை போய் நீ காதலிக்கிற என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தா காவத்துள்ளாக்கே கூட்டு விட்டாங்க. கூட்டு போய் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சுக்கையாள் சொல்லி துவா கட்டிட்டே வா அப்படின்னு சொல்ல, இந்த மஜ்னு துவா கட்டி யாரா நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு, லைலாவின் காதலை தவிர யாரா நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு, இந்த லைலாவின் காதலை தவிர லைலாவின் காதலை தவிர லைலாவை என்னால மறக்க முடியாது, அப்படின்னு என் கண்ணை கொண்டு மற்றவர்கள் பார்த்தால், என் கண்ணை வைத்து அந்த லைலாவை பார்த்தால் உலகத்திலேயே பேரரசி என் லைலா தானே, அப்புள் அளவீங்க லைலாவை தவிர அந்த பாவத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் படிச்சுக்கி வயிற்று. ஒரு வஸ்துவின் காதல் அனைத்தையும் சிவடாக்கிவிடும், அனைவர்களையும் குருடாக்கிவிடும். மகாத்திர்களும் அன்சாரிகளும் அண்ணனின் மீது காதலர்கள், போர் தொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார் பத்தாதா, போர் தொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார் போதாதா, அத்தனை வந்திருக்கிறார். நாயகனே மதினாவில் இருக்கிற சிறுவர்கள், மதினாவில் இருக்கிற பெரியவர்கள், பெண்கள் அத்துணைவர்களும் நீங்கள் மதுரை மரணாளிகளை ஒரு முறைக்கு பல முறை படிக்க வேண்டும், அத்துணைவர்களும் நாயகனே உங்களுக்காக எங்களை தரணாங்கள் தயார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பத்து கண்டிஷன் போடுறாங்க, என் கூட போருக்கு வர்றதா இருந்தா பத்து கண்டிஷன். முதலாவது பெற்றோர்களின் அனுமதி இருக்க வேண்டும், ரிபா இல்லாமல் வர முடியாது. ஒரு சகாபி ஒருவர் நாயகமே நான் போருக்கு வருவேன் நாயகமே, பெருமானார் சொல்லுகிறார்கள் மாதிரி முதல்ல உங்க அத்தா அம்மா உடம்பு சொல்லி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் எரிமத்து செய்ய என்னோடு பதிலுக்கு வராது. முதல் கண்டிஷன் பெற்றோர்களின் அன்பை பெற்றிருக்க வேண்டும், அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது கண்டிஷன் போருக்கு வர்றது எப்படி இருக்கிறது தெரியுமா? அமானத்துபா, அல்லாஹ்வினுடைய அமானிதங்களை நிறைவேற்றி இருக்க வேண்டும், மக்களுக்கு செய்கிற அமானிதத்தையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். கரெக்டா தொழுகிறவரா இருக்கணும், ஜகாத் கொடுக்கிறவரா இருக்கணும், நோன்பு நோக்கிறவரா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அதை முழுமையாக செய்பவராக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள் மட்டும் பொற்களத்திலே கலப்பதற்கு பெருமானார் கையாண்ட வழி. அதை போன்று மக்களிடத்திலே யாருக்கும் தொல்லை கொடுக்காதவராக, துன்பப்படுத்தாதவராக, மக்களை மீது இறக்கம் கொண்டவர்களாக, மக்களுக்கு செலுத்துகிற கடமைகளை செய்தவராக இருக்க வேண்டும். இது செகண்ட் கண்டிஷன். மூன்றாவதாக பெருமானார் கண்டிஷன் போடுறாங்க, போருக்கு முதல் போருக்கு எல்லாரும் ஆளு தேவைன்னு எடுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் குமான் நபிகள் குமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிஷன் போடுறாங்க. மூணாவது கண்டிஷன், அவர் தன்னுடைய குடும்பத்திற்கான முழு செலவையும் வைத்து விட்டு வர வேண்டும். திரும்பி வர்ற வரைக்கும் அந்த குடும்பம் கையேந்து நின்றுவிடக்கூடாது. அப்படி குடும்பத்துக்கு செலவுக்கு இல்லைன்னா அவர் போருக்கு வர தேவையில்லை, மதினாவில் இருந்து அவர் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளட்டும். நாலாவது கண்டிஷன், போருக்கு அவர் வருகிற பொழுது கஸ்பே ஹலால், ஹலாலான சம்பாத்தியத்தோடு போர் வர வேண்டும். அறமான சம்பாத்தியம் உள்ளவர்கள் போருக்கு வர அனுமதி இல்லை. அஞ்சாவது கண்டிஷன், அவர் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அமீர் அத்தாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் எவ்வளவு அழகான கண்டிஷன். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இதெல்லாம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டும். அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். ஆறாவது கண்டிஷன், பெருமானார் சொல்லுகிறார்கள், தன் தோழர்களை பார்க்கிற பொழுது புன்னகைக்க வேண்டும், தன் நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதை புன்னகை. போர்க்களத்திலே நண்பர்களை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற நேரத்தில் எப்படி இருக்கணும்? என்ன அழகான வழிகளை பெருமானார் கையாண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாமியர்களை பார்க்கிற பொழுதே கூட, தன் தோழர்களை பார்க்கிற பொழுதே கூட அரக்குல இந்திய சாப்பிட்ட மாதிரியே இருப்பார். கொஞ்சம் புன்னகையோடு சனாக்கிழித்த என்ன? ஏழாவது கண்டிஷன், அவர் போர்க்களத்தில் எந்த முஸ்லிமுக்கும் எந்த முஹாஜிருக்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கும் இடையூறு கொடுக்கக்கூடாது. முஸ்லிமுக்கும் இடையூறு இருக்கக்கூடாது, ஒப்பந்தக்காரர்களுக்கும் இடையூறு கொடுக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கு உதவியா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கும் இடையூறு கொடுக்கக்கூடாது. எட்டாம் கண்டிஷன், புறமுதுகு காட்சி ஓடக்கூடாது. போருக்குள்ளே நுழைந்து விட்டால் புறமுதுகு என்பது அவர்கள் வரலாற்றில் இருக்கக்கூடாது. ஒன்பதாவது கண்டிஷன், கனிமத் பொருளை பிரிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து பயன்படுத்தக்கூடாது. பைத்துல் மால் பொருள், கனிமத் பொருள் பிரித்துக் கொடுப்பதற்கு முன்னால் பயன்படுத்தக்கூடாது. புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும், மித்தகம் ரலியல்லாஹு தஆலா போர்க்களம் முடிந்து வருகிறார்கள். மித்தகம் ரலியல்லாஹு ஹைபர் போர் முடிந்து வருகிற பொழுது பெருமானாரின் குதிரையை கையிலே பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். ரசூலின் குதிரை ஓட்டி, ரசூலின் குதிரை ஓட்டி கைவருக்கு முன்னால் சகாபாக்கள் ஏழைகள், கைவருக்கு பிறகு லட்சாதிபதிகள், லட்சோவர் லட்சம் ஏக்கர் தோட்டங்கள் இந்த சகாபாக்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொருத்தரும் கனவு கண்டே வர்றாங்க, இந்த தோட்டம் நமக்கு கிடைக்கும், இது நமக்கு கிடைக்கும், நாம இதுவரைக்கும் ஏழையா இருந்தோம், எங்க லட்சாதிபதி, இந்த தோட்டங்களை எப்படி மார்க்கத்திற்காக பயன்படுத்துவது, நம் பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது, இப்படி கனவுகளோடு வருகிறார்கள். மிதுகமுக்கும் ஆயிரம் கனவுக்கும் இல்லையா, பெருமானாரின் குதிரையை ஓட்டி வர எதிரிகள், மிதுகம் அறிய எதிரிகள் பெருமானாரை குறிவைக்கிறார்கள். பெருமானாரை குறிவைத்து அறி அம்பெறுகிற பொழுது அல்லாஹ் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டான். அந்த அம்பு குறிமாறி மிதுகம் ரவி அல்லாவின் நெஞ்சில் பாய்கிறது. அதே இடத்திலே மிதுகம் ரவி அல்லாஹு தஆலா ஷஹீதாகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள், ஒரு சொர்க்கவாசி, ஒரு சொர்க்கவாசி. பெருமானாரை குதிரையை பிடித்து வந்தவர், பொருட்களத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருப்பவர், ஜீசனில்லா அல்லாஹுவின் பாதையில் இருப்பவர், சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று பேச பெருமானாரின் கண்களில் இருந்து கண்ணீர் இவரின் ஆணைக்கு கீழே நிறைய நெருப்பு எரிகிறது என்றார்கள். அவருக்கு பிரித்து கொடுப்பதற்கு முன்னால் எடுத்து அடிந்து கொண்டார். சின்ன பிரித்துக் கொடுப்பதற்கு முன்னால் எடுத்து அணிந்து கொண்டார். வயிற்று மாடு எவ்வளவு கடுமையானது, சொன்ன உண்மை கூட்டத்தை கிடைச்சிட்டு ஒரு சாமி ஓடி வந்து செருப்பு வார கொடுத்த திருக்கிறதுக்கு முன்னாடி என் செருப்புல வாரம் இல்லைன்ட்டு நான் அந்த வாரை எடுத்துட்டு வந்தேன் நாயகன், அந்த வாரை எடுத்துட்டு வந்தேன் நாயகன். பெருமானார் சொன்னார்கள், சிராக்கு நான் சிராக்கான் இல்லைனா இது செருப்பு வார அல்ல நரகத்தின் வார என்றார். இவ்வளவு கடினமானது நெருப்பு. குமார் நிர்மல் குமார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்பதாவதாக கனிமத் பொருளை குறிப்பதற்கு முன்னால் பயன்படுத்தக்கூடாது. பத்தாவது கண்டிஷன், போர் செய்வது அல்லாஹ் கலிமத் இல்லா, அல்லாஹினுடைய தீன் உயர வேண்டும் என்பதற்குத்தான் போர் இருக்க வேண்டுமே தவிர, இந்த போர் தனக்காக, தன் குடும்ப வெளியை தீர்த்துக் கொள்வதற்காக, குடும்ப பகையை அகற்றிக் கொள்வதற்காக ஒரு நாளும் போர் இருக்கக்கூடாது. போர் கண்டிஷன். அன்புக்குரியவர்களே, முதல் போர்ல இவ்வளவு கண்டிஷன் போட்டு அந்த தோழர்கள் வந்து குவிகிறார்கள். இந்த பத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் 313 இவர்கள். 10 கண்டிஷன் ஏற்றிட்டு வர்றாங்க. அந்த நேரத்திலேதான் சாது ஹைசமா அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பேரு ஹைசமா, மகன் பேரு சாது, ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்க, நீங்கள் ரெண்டு பேர்த்துலையுமே 10 கண்டிஷன் இருக்கிறது, எல்லாம் கரெக்டா இருக்கு என்று சொன்னேன். நபிகள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் தான் எடுக்க முடியும், அத்தை வந்தா மகன் வர முடியாது, மகன் வந்தா அத்தை வர முடியாது, உங்க குடும்பத்தை பார்க்கிற கடமை இருக்கா இல்லையா, அதனால நீங்க குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று யாரும் ஒருவர் முடிவு செய்யுங்கள் என்று சொல்ல தகப்பனார் மகனுக்கு உபதேசம் செய்கிறார், தம்பி நீ வாழ வேண்டியவர், நான் போர்க்கிடத்திற்கு போகிறேன், நான் இறந்தாலும் பரவாயில்லை, நாம சொல்ற மாதிரி சொல்ல. அந்த சகோதரியல் அம்மா அந்த சகோதரியல் நான் சொன்ன வார்த்தை, பாப்பா இது சுக பிரச்சனை அல்ல சொல்ற பிரச்சனை, இது சுர பிரச்சனை அல்ல எனக்கு சொர்க்க பிரச்சனை, மாற்றம் காக்கும் பிரச்சனை. உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்க வேண்டாம் வீட்டுல இருக்கீங்க, வயதானவர்கள் நோக்கம் அல்லவாப்பா, அங்கு போர் திறனோடு வீரத்தோடு போர் செய்து மாற்றத்தையும் மாணவியையும் காக்க வேண்டும் வாப்பா என்று சொல்ல, உமான் நவியல் கோமான் சீட்டு போடுங்க, சீட்டு போறாங்க, சிந்து போட்டா சகதலி அல்லாஹுவின் பெயர் வருகிறது. ஐசமா கவலையோடு வீடு திரும்புகிறார்கள். ஆனால் சகதலி அல்லா என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், எதற்கு தெரியுமா, தன் உயிரை மார்க்கத்திற்கு கொடுப்பதற்கு. சரிதான், மார்க்கத்திற்கு கொடுக்க உயிர் கொடுக்க போராடி போறார்கள். அன்புக்குரியவர்களை பதில் என்ன, சாதாரண பாடமா? 10 கண்டிஷன்ல இல்லாத ரெண்டு பேர் வந்திருக்கிறார்கள். அதுலையும் குறிப்பா இந்த சின்ன பிள்ளைகள்லாம் வரக்கூடாது, இந்த கண்டிஷன் எதுவுமே அதுக்கு வராது, ஏன்னா பாலிகானவங்களுக்கு தான் இத்தனை கண்டிஷன் வரும். மார்பித் மார்க், ரெண்டு சின்ன பிள்ளைங்க, ஒருத்தர் வயசு 9, ஒருத்தருக்கு வயசு 11. மார்பித் மார், ரெண்டு பேரும் அந்த அம்மா கூட்டிட்டு வருது, அதுக்கானே என் பிள்ளைய நல்ல சண்டை போடுவாங்க, உங்களை பாதுகாத்து போறாங்க, அந்த அம்மா சொல்லுது இருந்து உங்களுக்கு வருகிற அம்புகளை தன் நெஞ்சிலே தாங்கி உங்களை பாதுகாக்க ரெண்டு பிள்ளைகள் மாற்றத்திற்காக உங்களை காக்க அர்ப்பணிக்கிறேன். அன்சாரி பெண் சொன்ன வார்த்தை, மாற்றம் காக்க அந்த பெண் சொன்ன வார்த்தை, ஒன்பது வயசு சிறுவன் சொன்னாரு, மாது எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வைங்கனாயிருமே, எப்படி சண்டை போடுறோம் பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் போர்க்களத்துல இன்ட்ரி வைங்க நாயிருமே கேட்கிற நாயிருமே, நீங்க பயிற்சி வைங்க அதுக்கு பின்னாடி பாருங்க நாயிருமே. திருமணம் செல்லலாம் பாருங்க செல்லம், இவங்க என்று சொல்லாம மனம் படைத்த நாயகம், சரி ரெண்டு பேரும் சண்டை போடுங்க பார்க்கலாம் என்று பெருமானார் செல்லலாம் பாருங்க செல்லம் அந்த நேரத்திலும் புன்னகையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தம்பி அண்ணன் போய் சொன்ன, அண்ணன் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு மட்டும் நீங்க தோத்துட்டா உங்க நெஞ்சில நாயே உட்கார்ந்துட்டா இது வாழ்நாள் முழுக்க நீங்க என்ன சொல்கிறீர்களோ அதை நான் கேட்கிறேன், வாழ்நாள் முழுக்க கேட்கிறேன். அண்ணனும் தம்பியும் சண்டை, அண்ணன் கீழே படுக்கிறார், தம்பி மேலே ஏறி அமர்கிறார். தம்பிக்கு அனுமதி கொடுத்து அண்ணனுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? தம்பிக்கு அனுமதி கொடுத்து அண்ணனுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேர்களின் புத்தி கூர்மையை பார்த்துவிட்டு தன்னுடைய உறைவாள் எடுத்து பெருமானார் இந்த இரண்டு பேரிடத்திலும் கொடுத்தார்கள், தன் உறைவாளை கொடுக்கிறார்கள். இந்த பாப்ப சின்ன பிள்ளைகளுக்கு வாழ தூக்க கூட முடியல, இருந்து போறாங்க. வாழை இழுத்துக் கொண்டு சிறுவர்கள் போல் கிழக்கில் கிடக்கிறாங்க. இன்னொரு தாய் இருக்கிறார்கள், குழந்தை பிறந்து 6 மாசம். அந்த குழந்தையை கொண்டு வந்து கண்மன் நாயகத்திடத்திலே கொடுத்து விட்டு சொன்னார்கள், நாயகமே 10 கண்டிஷன்ல இவ்வளவுதான் நாயகமே, ஒன்றும் இல்லை நாயகமே. பொற்களத்திற்கு இன்று ஒவ்வொருவரும் தனக்கு சக்திக்கு ஏற்றவாறு கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் நாயகமே. என்னிடத்தில் கொடுப்பதற்கு இந்த பிள்ளையை தருவதற்கு எதுவும் இல்லை நாயகம். இதை எடுத்துச் செல்லுங்கள், உங்களுக்கு கேடயமாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அம்பு வந்தால் என் பிள்ளை தாங்குவாங்க நாயகம். அரைக்க குணம் கொண்டவர்களா, இரக்கமற்றவர்களா? அந்த தாயில் கேட்டு போர்க்களத்திலே கலந்து கொண்ட நன்மை உனக்கு இருக்கிறதம்மா, இல்லையா நம்ம போகாது. உனக்கு போர்க்களத்திலே கலந்து கொண்ட நன்மை இருக்கிறதம்மா, சென்று வா என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து நிற்கிறார்கள். அந்த பாசம் பாசம் இருக்கிறதே, அது அனைத்தையும் செவிடாக்கிவிடும், கூறாக்கிவிடும். அத்துணை இவர்களும் பொற்களத்திற்கு தயார். 4வது பாடம் பதில் தருகிற பாடம், ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் ராணுவ பலமும் தேவை, உளவுத்துறையும் தேவை. ராணுவ பலம், உளவுத்துறை, இந்த ரெண்டுமே பொதுவாகவே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ராணுவத்தினுடைய பலமும் உளவுத்துறையின் பலமும் மிக அவசியம். இன்னைக்கு அமெரிக்க வல்லரசு சொன்னா நல்ல ராணுவம், நல்ல உளவுத்துறை. பெருமானாரின் ராணுவம், பெருமானாரின் உளவுத்துறை. போருக்கு முன்னால் பெருமானார் அந்த வீரர்களை பயிற்சி கொடுக்க வேண்டுமே. ஏற்கனவே அவர்களிடத்தில் இருந்த நற்குணங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய உதவிகளை எதெல்லாம் கொடுக்குமோ அது முழுவதையும் பெருமானார் பயிற்றுவித்திருந்தார். என்னென்ன நற்குணங்கள் தேவையோ அது முழுவதும் பெருமானாரின் படையிடத்திலே மொத்தமாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம் வரலாறுகளை. அல்லாஹ்வுடைய உதவி இறங்கணும்னு சொன்னா ஒரு 10 குணம் அவசியம். அது முழுவதும் சகாபாக்கிட்ட இருந்துச்சு, அது முழுவதும் சகாபாக்களிடத்தில் இருந்து. முதல்ல ஈமான், இந்த ஈமானுக்கே ஒரு பவர் இருக்கு. ஈமானுக்கே, ஈமான் காமிலாக இருந்தால் முன்னால் இருப்பவர்களுக்கு பயத்தை கொடுத்துவிடும். மாவியார் ரலியல்லாஹு தஆலா எந்த மன்னரை பார்த்தாலும், ரோம் நாட்டு மன்னன் அடக்கத்தோடு வருகிற மாவியாவை பார்த்து அடங்கி போவார். என்னமோ தெரியல, இவர் வந்தார்னா ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு. இந்த ஈமானுக்கு இறைவன் கொடுக்கிற வெகுமதி, இப்ப ஈமானையே மொத்தமாக பெற்றிருக்கிற பெருமானாரின் நிலை, ஈமானையே மொத்தமாக பெற்றிருக்கிற நாயகம், நாயகத்தின் தோழர்கள் அல்ல அபுபக்கர் உமர் எல்லாம் இருக்கிறார்கள். அதுல இந்த உமருக்கு இருந்த ஈமான் எவ்வளவு தெரியுமா? அல்லாஹு அக்பர். உமரின் ஈமான் சரித்திரங்களை புரட்டீங்க. அறிவழியில் தான் ஒரு கனவு என்ன, அறிவழியில்லா உமர் அலி அல்லாவின் ஆட்சி காலம், உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி அறிவழியில் தான் ஒரு கனவு. என்ன கனவு? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவிலே பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ் பார்த்தாகி ஏறத்தால ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூலுல்லா வந்து பண்டிகையை தொட வைக்கிறார்கள் மஸ்ஜித் நபவியில. இது கனவு. தொட வைத்த நாயகம் வெளியே வந்து ஒரு இடத்திலே படுக்கிறார். இது கனவுல தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு பெண்மணி குர்காவோடு வந்து ரசூலுல்லாவுக்கு கற்று நிறைய பேர் தமிழத்தை நிற்கிறார். ரசூலுல்லா ஒரு படத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள், ஒரு படத்தை அறிவியல்லாவுக்கு கொடுக்கிறார். கனவு நடத்தி அழியே தொட வந்தவர்களுக்கு இந்த படத்தை திருத்துக் கொடுங்கள் என்றார். தொட வந்தவங்களெல்லாம் திருச்சி கொடுத்துருங்க. கனவுலதான் அழுது நீர் என்று எழுந்து உட்கார்கிறார். பேர்த்தம்பழம் சாப்பிட்ட சுவை நாமும் நடனமாடுகிறது. நேற்று ராத்திரி நம்ம ரொட்டினால சாப்பிட்டோம், பேர்த்தம்பழம் சாப்பிடலையே, பேர்த்தம்பழம் சாப்பிட்ட சுவை நான் பார்த்தது கனவா நினைவா என்று எண்ணிக்கொண்டே இருக்கிற பொழுது சுபகுக்கு மாண்பு சொல்லப்படுகிறது. உமர்களை எல்லாம் ரொம்ப சுபகை தொட வைக்கிறார்கள். தொட வைத்து முடித்தவுடன் பெருமானார் எங்கு போய் படுத்தார்களோ அதே இடத்திலே உமர்களை எல்லாம் படுக்கிறார்கள். ரசூலுல்லா படுத்த இடத்திலேயே படுத்திருக்கிறாங்களே என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பெண்மணி குர்காவோடு வந்து தட்டு வீட்டில் நிறைய பேரித்த பழத்தை இழுத்த உமரடியல்லா ஒரு பேரித்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். ஒரு பேரித்த பழத்தை எடுத்து அறிவடியல்லா இடத்திலே கொடுத்தார்கள். உமரடியல்லா மற்ற பழங்களை தொட வந்தவர்களுக்கு பிரித்து கொடுங்கள். ரசூலுல்லா சொன்ன மாதிரியே உமர் சொல்றாரு என்று சொல்லி உமரடியல்லா பக்கத்தில் போய் உட்கார்ந்து அறிவடியல்லா கேட்கிறாங்க, அறிவும் கருவூலம் இல்லையா? போய் கேட்டாங்க, இவ்வளவு பெரிய ஆளுக்கு ஒரே ஒரு பேரிச்ச மனம் கொடுப்பீங்களா? இவ்வளவு பெரிய ஆளுக்கு ஒரு பேரிச்ச மனம் தானே என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் வாக்கிபர் உமரடி எல்லாம் சொன்னார்கள், இன்று கனவிலே பெருமானார் உனக்கு ஒன்று கொடுத்தார்கள், அதனால் ஒன்று. நீ கனவு பார்த்து வந்தாயே, அந்த கனவிலே பெருமானார் உனக்கு ஒன்றுதானே கொடுத்தார்கள். ஆமா, அதனாலதான் ஒண்ணு, உனக்கு ரசூலுல்லா பத்து கொடுத்திருந்தா நான் பத்து கொடுத்திருப்பேன், நூறு கொடுத்திருந்தால் நூறு கொடுத்திருப்பேன். நான் பார்த்த கனவை நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் உமரே என்று கேட்க உமர் சொன்னார்கள், ஈமான், இதுதான் ஈமானின் அருள் என்றார்கள். இதுதான் ஈமான். ஈமான் காமிலாக இருந்தால் அடுத்தவர்களின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட சரியாக உணர்வு மாற்றலை அல்லா கொடுத்து விடுவார். இந்த ஈமான்தாரிகள் முழுவதும் படை வீரர்கள். படை வீரர்களுக்கான இலக்கணம் அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? முதல்ல ஈமான், அடுத்தது கல்வியின் பெட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுக்கு தெரியாத என்ன ஞானம் இருக்கிறது? கல்வியின் பெட்டகம் பெருமானார், கல்வியின் நுழைவாயில் அறிவியல்லா போன்ற வீரர்கள், கல்வியாளர்கள், கல்வி இருந்தது. மூன்றாவது அமல் இருந்தது. முதல் நோன்பு கடமையாக்கப்பட்ட புதுசுல ஃபர்ஸ்ட் நோன்பு வச்சுக்கிட்டு போருக்கு போகிறார். ரமலான் கடமையாக்கப்பட்ட அந்த வருடம் பதில் போட்டார். கடமையான வருஷம் நோன்பு வைக்கிறது எவ்வளவு கஷ்டம், அந்த நோன்புலையும் போர் செய்யறது எவ்வளவு கஷ்டம். போருக்கு நோன்பு வைத்துக் கொண்டு சென்றார்களே அந்த சகாபாக்கள், அவர்களின் வரலாறுகளை நம் காலேஜுக்கு போகிற, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாமா? ஆனா நம்ம ஸ்கூலுக்கு போறப்ப கூட நோன்பு இல்லாம அனுப்புறமே, காலேஜுக்கு போகும்போது கூட எவ்வளவு பசியாக்க மாட்டான்னு சொல்றமே, அன்புக்குரியவர்களே, போருக்கே நோன்போடு சென்றவர்கள் சகாபாக்கள். மூன்றாவது அமல் இருந்தது. நான்காவது உண்மை இருந்தது. சத்தியத்திற்காக அவர்கள் போராடினார்கள். ஜெயித்து காட்ட வேண்டும் என்பது நோக்கமல்ல, சத்தியத்திற்காக போராடினார்கள். ஐந்தாவதாக அம்மா அக்பர் சபுர் இருந்தது, பொறுமை இருந்தது. இவர்கள் வம்பு சண்டைக்கு போடவில்லை, பொறுமை இருந்தது. ஆறாவதாக இத்தாபத்துல் அமீர், அமீருக்கு கட்டுப்பட்டு நடத்தல் இருந்தது. அமீர் எந்த வழியில் செல்லுகிறாரோ ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் இருந்தது. ஏழாவது சாதகி, சாதாரணமாக இருப்பார்கள். இன்னைக்கு ராணுவத்துக்கு இன்னைக்கு அரசாங்கம் செலவழிக்கிற தொகை இருக்கிறதே எவ்வளவு, ஆனால் பெருமானாரின் படைகளுக்கு சாதகி சாதாரணமாக இருந்தார்கள். எட்டாவதாக குழந்தகி, உயர்ந்த எண்ணம் இருந்தது அவர்களுக்கு. சாதாரண எண்ணம் இல்லை, மனத்துணிச்சல், உயர்ந்த எண்ணம், ஜெயித்தே காட்டுவோம் என்ற எண்ணம் இருந்தது. ஒன்பதாவதாக சாபித்துள் கதம், தரிபட்டு இருக்கிற பண்பாடு இருந்தது. சாபித்துள் கதம், சாபித்துள் கதம், எங்கிருந்தாலும் தரிபாடோடு இருப்பார்கள், வெற்றி காணாமல் திரும்ப மாட்டார்கள். கடைசியாக அவர்களுக்குள்ளே அஜிசியர், அவர்களுக்கு மத்தியிலே அன்பு இருந்தது. தோழர்களுக்கு மத்தியிலே அன்பு இருந்தது. இந்த பத்து குணங்களும் இருந்தது. புண்ணியத்து தாலிபீன் என்ற நூலிலே வரலாற்று ஆசிரியர் புண்ணியத்து தாலிபீனிலே எழுதுவார், அந்த சகாபாக்களிடத்திலே என்ன இருந்தது தெரியுமா? அந்த படை வீரர்களிடத்திலே சொன்னார், மிருகங்களின் குணம் அத்தனையும் இருந்தது. சகாபாக்களை பற்றி சொல்லுகிறார் பதிரு போராளிகள், அவர்கள் போர் செய்த விதம் இதையெல்லாம் விளக்கிவிட்டு தாலிபியினுடைய ஆசிரியர் சொல்லுவார், கல்புல் அசர், சிங்கத்தின் உள்ளம் இருந்தது அவர்கள். சிங்கம் இருக்க இல்லையா, எப்பயுமே உள்ளத்துல காட்டுக்காதான ராஜா, சிங்கத்தின் உள்ளம், கிவரும் நகை, சிறுத்தையின் பெருமை. சிறுத்தை எதற்குமே எதிரிக்கு பணிந்து போகாது, எதிரிக்கு பணிந்து போகிற பண்பாடு கிடையாது. சிறுத்தையின் கிவர் பெருமை. அதனாலதான் உமர் அலி அல்லாஹ்வுத்தர போர்க்களத்துக்குள்ள வரும்போது உமரின் சொந்த ஒரு ஆள் இல்லையா, என்ன சொந்த கனவு எல்லாத்துக்குமே தெரியும். உமர் வந்தா சொந்தமா பார்த்து பார்த்து வெட்டுவார். அப்படியும் ஒரு ஆள் வந்துருச்சு உமர் அலி அல்லாஹ்வுடைய சச்சா மகன், கரெக்டா சேழி குடிச்சு ஆள முடிச்சிட்டார். என்னென்ன கிவரும் நகை, சிறுத்தையின் பெருமை. சுஜா அத்துத்தும், மூன்றாவதாக சுஜா அத்துத்தும், உடும்பின் வீரம். இந்த உடும்பு போர் செய்யறது தன் எல்லா உறுப்புகளை கொண்டும் போறாங்க, எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். அதே மாதிரி சகாபாக்களினுடைய போராட்டம் எப்படி இருந்தது என்றால் எல்லா வகையிலும் போராடுதல். ஹம்லத்திய ஹிந்தி, இந்த மண்டிக்கு ஒரு குணம் இருந்துச்சு. அது என்னன்னா, அது என்னைக்குமே புறமுதல் காட்டாது. போருக்குன்னு கிளம்பிடுச்சுன்னா, தாக்க கிளம்பிடுச்சுன்னு சொன்னா புறமுதல் அதன் இடத்தில் இல்லை. புறமுதல் காட்டாத பண்பாடு இருந்தது. ஓனாயின் ரோஷம் இருந்தது. இந்த ஓனாய் இருக்க இல்லையா, அதுக்கு ரோஷம் அதிகம். ஏதாவது ஒரு வகையில் எப்படி முடிச்சிடும். ஓனாயின் ரோஷம் நிஷாக்கும் நம்னா. ஆறாவதாக எலும்பின் சுறுசுறுப்பு. நம்ம நோம்பு தானே வச்சிருப்போம், தூங்கிட்டு போகலாம். இன்னைக்கு நம்மளால எல்லாம் மாஷா எல்லாம் வைக்கிற நோம்பு இருக்கே, என்ன அருமையான சுறுசுறுப்பு. சகல் செஞ்சுட்டு அந்த பஜர் நேரத்துல அப்படி தள்ளாடி தள்ளாடி வந்து அதுல அகர்த்து எப்பையும் கூட பஜர் தொழுக ஒரு நோம்புல தொடர்பு சேர்ந்து பார்க்கலாம். ஒரு நோம்புல பஜர் தொழுக திவாலின் பசர ஓடி பெரிய சூறாவை ஓடி தொழுக வச்சுட்டாருன்னா அடுத்த நாள் ரெண்டு பேர் ஓடி நேரத்தை தான் நிற்கிறார். இவருக்கு நேர காலமே தெரியாது. இந்த நேரத்தில் இப்படியா இல்லையா? ஆனால் அவர்களிடத்தில் நிஷாத்துண்ணம் தான், இரும்பின் சுறுசுறுப்பு. யானையும் தரிவாள். யானையை தாக்க வந்து நின்ன இடத்துல அடிச்சு முதலையும் தரிவாள். அப்படி அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலை வருகிற பொழுது வேலையை முடிச்சிடும் இல்லையா? இந்த தரிவாள் சப்ருல் ஹிமா. எட்டாவதாக கழுதையும் பொறுமை. என்னதான் ஏற்றி வச்சாலும் அது வாட்டுக்கு பொறுமையாக தான் போகும். ஆனால் தன் தோழர்களுக்குள்ளே பொறுமையாக இருந்த கழுதையின் பொறுமை. நாயின் நன்றி குணம். தலைவன் போய் விழுந்துட்டா நெருப்புல நாய் போய் குதிச்சிடும், தன்னை அழிக்க துணிந்து விடும். இல்திமாசுல் ஃபுர்சா கத்தி. சேவலின் சுயநலம். சேவல் இருக்கா இல்லையா? சேவலின் சந்தர்ப்பம். சேவல் சேவை சந்தையில பார்த்துட்டே இருக்கலாம், சந்தர்ப்பம் வரும்போது டக்குன்னு அடிச்சு முடிச்சிடும். சேவலின் சந்தர்ப்பம், சகாபாக்கள் சேவை, சகாபாக்கள் போர்க்களத்திலே செல்லுகிற பொழுது சந்தர்ப்பம் கிடைத்தால் தன் தகப்பன் என்று கூட பார்க்க மாட்டார்கள். குஃபாக இருந்தார் போர்க்களத்திலே சொல்லுகிறார்களே, அப்துல் ரஹ்மான் போர்க்களத்திலே சொல்லுகிறார்களே, அல்லாஹ் அக்பர், அபூபக்கர் ரலியல்லாஹுவின் மகன் அப்துல் ரஹ்மான், பாப்பா உங்களை மதுப் போர்க்களத்துல நான் பார்த்தேன், என் வாழ்க்கு கீழே இருந்தீங்க, பாப்பான்னு சொல்லி விட்டுட்டேன் என்று சொன்ன உடனே இவங்க சொன்னாங்களா, அட போப்பா நான் பார்த்து வந்தா ஒரு தலை போயிருக்கிறாங்க. நீ என்னை பார்த்து விட்டு விட்டாய், நான் பார்த்திருந்தால் நான் மகன் என்று பார்க்க மாட்டேன், குஃபரைத்தான் பார்ப்பேன். அப்ப இந்த சந்தர்ப்பம் இத்தனை குணங்களையும் மொத்தமாகப்பட்டு இப்பொழுது போர்க்கள தளபதிகளாக போர்க்கள சிப்பாய்களாக தயாராக இருக்கிறார்கள் சகாபாக்கள். இந்த பகுதி படை வந்து நிற்கிறது பதிலுக்களத்திலே. சகாபாக்கள் எல்லா வகையான தேர்ச்சிகளோடு நிற்கிறார்கள். ராணுவம் எவ்வளவு அவசியமோ இதை போன்ற உளவுத்துறையும் அவசியம். அவர்கள் எத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்கள், எப்படி வந்திருக்கிறார்கள், உடம்பு பார்க்க வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்புக்கு அனுப்பிய யாரை தெரியுமா? மிக்குதாத் ரலியல்லாஹு தஆலா. இந்த மிக்குதாத் யார் தெரியுமா? ஆயிரம் வீரர்களுக்கு சமமானவர். போர்க்களத்தில் என்னைக்கு மிக்குதாத் போய் இறங்கினாரோ ஆயிரம் வீரர்களுக்கு அவர் போர்க்களம் கண்ட போர்களில் மிக்குதாத் கண்ட போர்களில் அதிகம் பேர்களை வெற்றி கொண்டவர் இந்த மிக்குதாதாகத்தான் இருப்பார். நீங்க வரலாறுகளை புரட்டீர்கள். இன்னைக்கு தென் முழுக்கர் அப்படின்னு சொன்னோன்னு அப்படின்னு நிற்கிறாங்கல்ல, நம்ம தென் சொன்னா நிறைய சதா அடிப்பார், அதை செய்வார், இதை செய்வார் என்று நிறைய சொல்லுகிறோமே. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய போர்க்களங்கள் அத்தனைகளும் கலந்து கொண்டவர்கள் மிக்குதா மிக்குதாக செல்கிறார்கள். அறிவியல்தான் செல்கிறார்கள். மதுரை கிணற்றுக்கு அருகிலே ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்து கேட்கிறார்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், என்ன வந்து ஆள் வந்திருக்கிறது மட்டும் உண்மை, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எப்படி வந்திருக்காங்க எங்களுக்கு தெரியாது. பெருமானார் இடத்திலே அழைத்து செல்கிறார்கள். பெருமான் நம்பி குமார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளிகளின் அறிவாளிகளையா? பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சாப்பாட்டை தான் வச்சு குடிச்சாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு தான் வச்சு, சாப்பாட்டை வச்சுதான். எத்தனை பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டா கரெக்டா சொல்லுவார். 1388 பேர். எப்படி சொல்றேன், எதை சொல்லிடுச்சுல, எதை சொல்லிடுச்சுல. இந்த இலக்கணக்கு அன்றைக்கே பெருமானாரிடத்தில் இருந்தது. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து போய் கேட்டாங்க, ஒரு நாட்டைக்கு சாப்பிடறதுக்கு எத்தனை ஒட்டகை இருக்கிறாங்கன்னு. ஒன்பதுல இருந்து பத்து ஒட்டகை வரைக்கும் இருக்கிறாங்க. ஒன்பது பத்து ஒட்டகையை டெய்லி அறுத்து இருக்காங்க என்று சொன்ன கூட ஒரு ஒட்டகையை நூறு பேர் சாப்பிடலாம். ஒன்பது பத்து என்று சொன்னால் தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரம் பேர் வரை அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை பெருமானார் சிதம்பரம் பரிவசனம் உணவுத்துறையின் மூலமாக தீர்க்கமாக கவனித்துக் கொள்கிறார்கள். உமான் நபிகள் கோமான் சிதம்பரம் பரிவசனம் உணவுத்துறையும் தயாராகிவிட்டது, உணவுத்துறையும் தயாராகிவிட்டது, போர் வீரர்களும் தயாராக இருக்கிறார்கள், வீடு கொண்ட நடையோடு வீடு கண்ட நடையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஐந்தாவதாக இந்த பதில் போர்க்களம் சொல்லிக் கொடுக்கிற மாதம் எல்லா நிலைகளையும் தயார் செய்தனாலும் போர் வீரர்களோடு சாதாரண ஒரு போர் வீரராகத்தான் இருந்தார்கள். இந்த நிலையிலும் கூட பெருமானார் அல் முசாவா துபைனரும் நீதத்தையும் நீதத்தையும் நேர்மையையும் தவறவில்லை. எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதர் நீதம் தவறக்கூடாது என்பதற்கு மதுர போர்க்களம் ஒரு சிறந்த சான்று. குமான் நபியும் குமான் சதந்தாபு அறிவசலம் எல்லா நாட்டின் தலைவர்கள் எப்படி சொல்லுவார்கள், ஆனால் பெருமானாருக்கு இருந்த ஒட்டகைகளை முன்னூத்தி பதிமூணு பேர்த்துக்கு சேர்த்து இருந்த ஒட்டகைகள் மொத்தம் எழுபது எழுபது ஒட்டகைகள் தான் இருக்கிறது. குமான் நபியும் குமான் சதந்தாபு அறிவசலம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, கால்நடையாக அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டகத்திலே மூன்று பேர்கள், ஒரு ஒட்டகத்திலே மூன்று பேர்கள், ரசூலின் ஒட்டகத்திலும் மூன்று பேர்கள். அந்த ஒட்டகத்துக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாது. பெருமானார் என்ன வழி செய்தார்கள் தெரியுமா, ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு போகணும், ஒருத்தர் இழுத்துட்டு போகணும், அடுத்து அவருக்கு இறங்கியாலும் ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு போகணும். இப்ப பெருமானாரின் பாரி வருகிறது. பெருமானார் கீழே இறங்கி ஒட்டகத்தை இழுக்க அன்னோடு அமர்ந்திருந்த நிறுத்தலின் அபி நிறுத்தல் அலி அல்லாவும் அபு அலியலி அல்லாவும் தலாங்கினவர்களும் இரண்டு பேர்கள் பெருமானாரோடு இருக்கிறார்கள். அலியும் மிர்சதியும் அபி மிர்சதும் இருக்கிறார்கள். அதுவே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் மாறி மாறி இருக்கிறோம் என்று சொல்ல அந்த தாஹா நம் செல்லந்தாக அழைவு செல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உன்னை விட உங்களை விட எனக்கு நன்மை அதிகம் தேவை இருக்கிறது அழியே என்றார்கள். நன்மை எனக்கு அதிகம் தேவை இருக்கிறது அழியே, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அடியவனாக ஆக வேண்டாமா, இந்த நேரத்திலேயும் கூட நீதம் தவறாத வள்ளை நபிகள் போர்க்கள நீதம். ஆனால் இன்றைய சமூகத்தில் இந்த நீதம் இருக்கிறதா, காஜிருந்தால் பதவி இருந்தால் பௌசி இருந்தால் தனக்கு என்று மரியாதை, தனக்கு கீழே இருப்பவர்களுக்கு என்று மரியாதை, அரசருக்கு என்று மரியாதை, ஆண்டிக்கு என்று மரியாதை. ஆனால் வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அது நடக்கவில்லையே. போரை சரி செய்து கொண்டிருக்கிற பொழுது வரிசைகளை சப்புகளை சரி செய்ய சபாத்திரிகள் ஆகுத்தலாம் கொஞ்சம் முன்னாடி கொண்டிருக்கிறாங்க. பெருமானார் அந்த ஈட்டியினுடைய பின்பக்கத்தை பிடித்து வயிற்றுல லேசா குத்தி சவாலை சரியா நில்லுனாங்க. சவா நாயகமே எனக்கு வயிற்று வழி வந்துவிட்டது நாயகமே என்று சொல்லி துடிக்க உமான் நவீர்க்குமான் அந்த நேரத்திலும் தன் ஆடையை தூக்கிக் கொண்டு சவா என் வயிற்றிலே நீ குத்திக்கொள் சவா, என்னை பழுதித்துக்கொள் சவா, என் வயிற்றிலே என்னை குத்திக்கொள். இது போன்ற ஒரு வீரம் செலுத்திய வீரவர்களை ஒரு தலைவரை உலகம் கண்டிருக்கிறதா இனி காண முடியுமா? போர்க்கள நீதம் ஐந்தாவதாக தூமான் நபிகள் கோமான் செல்லுவாக அறிவு செல்லும் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது வீரம் செலுத்திய நன்கு. இந்த இடத்தில் ஒத்துமா சாவான், இந்த இடத்தில் அபூஜைகள் இறப்பான், இந்த இடத்திலே வழி திறப்பான், இந்த இடத்திலே இந்த இடத்திலே சைப்பான் திறப்பான். அத்தனை பேர்களையும் பெருமானார் முதல் நாளே சொல்லிவிடுகிறார்கள். இங்க இங்க யார் யார் அப்பாத்தாவாங்க இறப்பாங்க கொல்லப்படுவார்கள் எல்லாம் பெருமானார் சொல்லிவிடுகிறார்கள். நாளைக்கு நடப்பதை இன்றைக்கே சொன்ன நாயகம் அதை கரெக்டா பார்த்துக்கிட்டாங்க. பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு பிலால் ரலி அல்லாஹுவினுடைய எஜமான் தான் உமையா. விழாவை படுத்திய கொடுமை சுடுமனவிலே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக புரட்டி எடுத்த கொடுமைகள் நான் தான் என் எஜமானதற்கு பரியாதனாக மாற வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார்கள். இன்னொரு பக்கம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அபூஜஹில் பெருமானார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அர் ரஹ்மான் சூரா இறங்குகிறது மக்காவில். அர் ரஹ்மான் சூரா எவ்வளவு அருமையான சூரா அர் ரஹ்மான், கேட்க கேட்க தெரிவித்தாது அர் ரஹ்மான். இந்த சூரா இறங்கின உடனே இதை போய் யார் குறைசிகள் தலைவர்களிடத்தில் ஓதுவது என்று கேட்க இந்த ஏழை அப்துல்லாஹி மஸ்தூர் பொதுவாகவே அறிஞர்கள் எப்பொழுதுமே சின்ன ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதற்கு பிறகுதான் பெரிய போராட்டம். இதை போன்று பெருமானாரும் அனுமதி அளிக்கிறார்கள். மூணு சின்ன பசங்க ஹாரிசரில் எல்லாம் இரண்டு பேர்களும் துள்ளி குதித்து முமாரதாவுக்குள்ளே நுழைகிறார்கள் மல்யுத்த மைதானத்தில். ஆனா அந்த குறைச்சிகள் எப்பயுமே குலப்பெருமை கொண்டவர்கள் இல்லையா? குறைச்சிகள் உங்க கூட நாங்க போர் செய்ய தயாரா இல்லை, எங்க மாஜிர்களை மக்காவாசிகளை வர சொல்லுங்க, நெஞ்சிலே தைரியம் இருந்தால், ஒழுங்கு இருந்தால், ஒரு ஆணுக்கு பிறந்திருந்தால் வந்து இறங்கிங்கள் பார்க்கலாம். பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்வை ஹம்சாவின் பக்கம் வருகிறது. அசதுல்லா அவர் யார் தெரியுமா? காட்டு சிங்கம் இல்லை, அல்லாஹுவின் சிங்கம் ஹம்சா. ஹம்சா பொற்களத்திலே குதித்து விட்டார். ஹம்சாவை வெல்ல, ஹம்சாவை அடக்க, அந்த சிங்கத்தை அடக்க அரவுலகத்தில் அண்ணனை தவிர வேறு யாருக்கும் தைரியம் இல்லை. ஹம்சா பொறுப்பு வர்றாரு சொல்லி அரவுலகத்தில் நிறைய பேர் போற விட்டு நின்றுட்டான். அவ்வளவு பெரிய ஹம்சா அரவுலகத்திலேயே அபூஜபியின் நெஞ்சில் அடித்த தைரியம், அபூஜபியின் நெஞ்சில் அடித்த தைரியம். பெருமானார் மேல பொடல போட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த செய்தி கிடைக்கிறது ஹம்சாவுக்கு. இந்த செய்தி கிடைத்தவுடன் நேரா போய் அபூஜபியின் நெஞ்சில குத்தினார் ஹம்சா. நெஞ்சிலே குத்தி, நான் அந்த முகம்மதை நீ கொடலை போட்டதால் ஈமான் கொள்ளுகிறேன், இனி என் முகம்மது தம்பி மகன் இல்லையா, இனி எம் முகம்மது கை வச்ச உன் கழுத்தை எடுத்து விடுவேன் என்று சொன்னார் ஹம்சா. கழுத்தில் குதிக்கிறார் அலியும் கர்றார் கைவு சர்றார். பொற்களம் விவாத கேளம் அத்தனையிலும் புறமுதலில் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிடாத அலி களத்தில் குதிக்கிறார்கள், களத்தில் குதிக்கிறார்கள். மூணு பேர் களத்தில் குதிச்சா ரெண்டு வாள் இருக்கிறது, வாள் ரெண்டு, ஆனால் எதிரிகளிலே ஒத்துவா சைவா வழி பெரும் போராடுகள். மூணு வாழோடு இருக்கிறாங்க, உபைதா இடத்திலே வாழி இல்லை, சைபா அலி இடத்திலே, ஹம்சா அலி இடத்திலே வாழ் இருக்கிறது. மல்யுத்தம் தயாராகிறது. கன்சி மட்டும் நேரத்திலே ஹம்சா சைபாவை கொண்டு குவிக்கிறார், அலி உத்துபாவை கொண்டு குவிக்கிறார். ஆனால் உபைதா இடத்திலே வாழ் இல்லாத காரணத்தினால் வழி தன்னுடைய வாழால் உபைதாவின் காலை எடுத்து விடுகிறார். காலிலே வாழ் பாய கால் தனியாக துண்டாக தெரிவிக்கிறது. வேகமாக சீரி பாய்ந்த அறிவியல் தாவும் தராங்கிறவர்கள் வலியின் தலையையும் எடுத்து விடுகிறார்கள். உபைதாவை தன் தோழிலே ஒட்டி பெருமானார் வழியிலே சாய வைக்கிறார்கள். கோமான் நபிகள் கோமான் செல்லல்லா அறிவு சிலர் கேட்கிறார்கள், உபைதா உனக்கு சுகம் வேண்டுமா, சொருக்கம் வேண்டுமா உபைதா, உனக்கு சுகம் வேண்டுமா, சொருக்கம் வேண்டுமா உபைதா என்று கேட்க பெருமானார் அந்த ரெண்டையும் கேட்டுதான் கிடைச்சிருக்கோம். ஆனா அந்த உபைதா அறியெல்லாம் சகிதாக வேண்டும் என்ற ஆசையில் எனக்கு சுகம் வேண்டாம், நாயகமே எனக்கு சொருக்கம் தான் வேண்டும் என்று சொல்லி மல்யுத்தத்திலே மல்யுத்தத்திலே அந்த அணியில் மூன்று பேர்கள் இறக்கிறார். இங்கு ஒருவர் இருந்து இங்கு ஒருவர் உபைதாரடி எல்லாம் குற்றுகிறாராகிறார்கள், குற்றுகிறாராகிறார்கள். வெற்றி இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கிறது, அபூஜஹிலால் பொறுக்க முடியுமா? அடுத்ததாக இறை உதவியே இறை உதவி என்ற பாடம் பதில் போர்க்களத்தில் இருக்கிறது. தாங்க முடியாத வேங்கைகளாக உள்ளே குதிக்கிறார்கள் அபூஜஹிலின் பட்டாளம். பதில் போர்க்களம் சூடுபிடிக்கிறது. போராக மாற பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய படை வீரர்கள் உள்ளே குதிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஏழு வகையான உதவிகளை அல்லாஹ் செய்வதாக அல் குர்ஆன் பேசுகிறது. முதல்ல ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தான் அல்லாஹ், ஆறு சுறுசுறு போயிட்டாங்க. இரண்டாவதாக ஒரு சின்ன மழையை கொடுத்தான் அல்லாஹ், அவங்க இடமெல்லாம் சிறதியா போயிடுச்சு, இவங்க இடம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனதிற்குள்ள தைரியத்தை கொடுத்தார், மனசுக்குள்ள தைரியத்தை கொடுத்தான். நான்காவதாக ஆயிரம் வழக்குகளை இறக்கினான். பெருமானார் போதாது என்று நினைத்து விடுவார்களோ என்று இன்னொரு 2000 3000 வழக்குகளை இறக்கினான் அல்லாஹ். 1000 பேர்களை ஒழிக்க, 950 பேர்த்தை ஒழிக்க இன்னொரு 2000 வழக்குகள் பிறகு 5000 வழக்குகளை இறக்கினான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஏழாவதாக அடுத்து என்ன சொல்றா தெரியுமா? குமார் அமைத்த இதர் அமைத்த வழக்கின் அல்லாஹ்மா போதாது என்று இந்த அல்லாஹுவே களம் இறங்கினான். அப்ப அந்த போர்க்களம் எப்படி இருக்கும்? அமைத்த இதில் அமைத்தவன் பதிலுக்கு அடுத்துக்குள்ளே நுழைந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். குமார் நபிகள் குமார் சதம்பாசனத்தினுடைய படைகள் வாழ தூக்குதா தரத்தனியா விழுந்து வழக்குகள் கொண்டு குவிக்கிறார்கள். 70 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள், 70 பேர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இஸ்லாமியர்களே அல்லாஹ் அக்பர். அன்சாரிகள் எட்டு பெண்கள், மகாஜர்கள் ஆறு பேர்கள் ஷகீதாகிறார்கள். மார்க்கத்தில் அடுத்த பாடம் என்ன தெரியுமா? எட்டாவது பாடம் என்ன தெரியுமா? சபுரும் சுக்குரும். சபுரும் சுக்குரும், சபர் இருந்தது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 14 பேர் இறந்து போனாங்க அந்த சபர், அதற்கும் சொர்க்கம் உண்டு. 70 பேர்கள் கொல்லப்பட்டு அந்த எதிரிகள் கலீக பதர் என்ற கிணத்திலே தூக்கி போடப்படுகிறார்கள். பெருமானார் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அபூஜகளை பார்த்து இறந்து கிடக்கிற அந்த கிணங்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தது நடந்து விட்டதா என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தார். 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பதில்களம் சொல்லுகிற பாடம், அந்த கைதிகள் விஷயத்தில் பெருமானார் என்ன செய்தார்கள்? உமர் அலி அல்லாஹுத்தால எல்லாத்தையும் கொண்டுடலாம். கைதிகள் 70 பேர்த்தையும் காலி பண்ணிடலாங்கிறாங்க. அபுபக்கர் அலி அல்லாஹுத்தால என்ன நம்ம சொந்தக்காரங்க விட்டதா நாயகமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே பணம் வாங்கி கொண்டு விட்டு விடலாம் என்று சொல்ல எல்லாருமே காசு கொடுத்தாங்க. ஆனா அப்பாஸ் அலி எல்லாம் கைதியா இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வரல. அப்பாஸ் அலி எல்லாம் வரும்போதே வீட்டுல காசு எல்லாம் ஒழிச்சு வச்சு விட்டாங்க. ஒழிச்சு வச்சுட்டு ரசூல்ல கேட்கிறாங்க, அப்பாஸ் நீங்களும் காசு கொடுத்துட்டு போலாமே. ஒண்ணுமே இல்லை என்று பெருமானாரிடத்திலே சொல்ல, இவ்வளவு சக்கரவர்த்தி இல்லையா, நீ உங்க மனைவி உம்முல் பதிலெடுத்த காசை கொடுத்து இந்த இடத்துல ஒழிச்சு வச்சதை சொல்லட்டுமா? நாங்கள் சொல்லலாம் ஒரு கேள்வியை பார்த்து, இந்த இடத்துல நீ ஒழிச்சு வச்சதை சொல்லட்டுமா? அஷேதல்லாங்க ரசூலுல்லா, ஒரு நபியை தவிர ஒழித்து வைத்ததை வேறு யாரும் சொல்ல முடியாது. நாயகமே அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். 10வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக யார் உலகத்திலே கஷ்டப்படுகிறார்களோ சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? இந்த பதிலுக்கணத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி என்ன தெரியுமா? இது என்ன தவறு செய்தாலும் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். என்ன தவறு செய்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது பெருமானார் கேட்டாங்களா, மலக்குகளிலேயே சிறந்தவங்க யாரு? யார் பதிலுக்கு கலந்து கொண்டார்களோ அந்த மலக்குகள் தான் மலக்குகளிலேயே சிறந்தவர்கள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பெயர் பெற்றுத்தந்த இஸ்லாமியர்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லித் தருகிற இந்த மதராளிகளை முன்வைத்து இப்பொழுது யாசின் மோடி வாட்சியப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மதராளிகளின் பெயரால் கேட்கப்படுகிற எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நிறைவு செய்து தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரும் வாசிகளுக்கு என்னென்ன நியமத்துக்களை கொடுத்தானோ அதை நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்துடுவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட்டு வருகிறோம். வாஹூர் ரஹ்மானாகி கொண்டிருக்கார். அன்புக்குரியவர்கள், நேற்று ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தோம். ரீபத்து பேசுறவன் எதை சாப்பிட்டதற்கு சமம் என்று, தன் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட்டதற்கு சமம் என்று அழகாக பதிலளித்திருக்கிறார்கள். 2வது கேள்வி கேட்டிருந்தோம், காத்தமுல் லசமியுடைய உஸ்தாது பேர் என்னென்ன? அவங்க உஸ்தாது பேர் ஷகீக்குல் பல்சி ரஹ்மத்துல்லாஹ். 3வது கேள்வி கேட்டிருந்தோம், பெருமானார் செல்லல்லாக அழைப்பு செல்ல மன்னவர்கள் தான் அடைக்கலமாக இருந்து ஒரு பிராணி அனுப்பிச்சு வச்சாங்க, அது என்னென்று மான் என்று பதில் எழுதியிருக்கிறார்கள். பதில் எழுதியிருப்பவர்கள் 51 பேர் எழுதியிருக்கிறாங்க, அதில் 20 பேர் சரியாக பதில் எழுதியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா. அந்த பதில் எழுதியவர்கள் ரவுஸ் மயத்தின் செல்வபுரம் அது இருக்காங்களா, ரவுஸ் மயத்தின் பாரக்கல்லா ஐயா நண்பா. 2வது ஜி பைசல் ஆசாத் நகர், ஜி பைசல் ஆசாத் நகர் பாசி. 3வதாக அபு தாகிர் எம்சி ஆர் நகர். நாம அபு தாகிர் ராஜாரா உங்க தம்பியா? ரைட், பாரக்கல்லா. அல்ஹம்துலில்லா. இன்றைய கேள்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு தாய் 9 வயது 11 வயதான 2 சிறுவர்களை கொண்டு வந்தார்கள். அந்த சிறுவர்களின் பேர் என்ன? 9 வயசு ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு 11 வயசு. அந்த சிறுவர்களின் பெயர். 2வது கேள்வி, இஸ்லாமியர்களில் 16 பேர் ஷகீதானாங்க, அதுல யார் எவ்வளவு? அன்சாரிகள் எவ்வளவு, முஹாஜிர்கள் எவ்வளவு? அன்சாரிகள் எவ்வளவு, முஹாஜிர்கள் எவ்வளவு? 2வது கேள்வி. 3வது கேள்வி, பதில் போர்க்களத்தில் கூடாரத்திலே பெருமானாரோடு இருந்த சகாபியா, பெருமானாரோடு இருந்த சகாபியா. இந்த 3 கேள்விகளுக்கு மிச்சால்தான் நாளை சரியாக பதில் எழுதி பரிசை எழுதுங்கள்.